சாத்தி போறதுன்னு சுடேத்தி கண்ணே உன் காதல் கதவ வைக்காத சாத்தி வெள்ள கட்டி நீ ஆத்தி வெக்கம்னு ஏமாத்தி எட்டி எட்டி போகாதடி என்ன மல்லாத்தி உன்ன நான் நெஞ்சுக்குள்ள தொட்டில் கட்டி வச்ச காப்பாத்தி அடி கொட்டி கடக்குது அழகு நீ கூட வந்து கொஞ்சம் பழகு வான் கண்ணே என்ன கரையில் ஏத்தும் படகு உன்னை கொத்த நினைக்குது கழுகு ஓம் மேனி எங்கும் என்ன மெழுகு நான் காட்டாரையும் அடக்கியாலும் மதகு ஒண்டி வீர நானடி உனக்கேத்த ஆளும் நானடி வெற்றி வேலு நானடி வெளிவசம் போல மாட்டடி பாத்தி உசிரில் ஊஞ்சல் கட்டி ஆட விட்ட சொல்லாம நேர்த்தி உனி அணைக்கிது விரலு பெற சொல்ல மட்டும்தானே குரலு நீ காதல் என்னும் கடவுளோட அருள் உன தொட்டு தொடங்குது பகலு பெற்று சாரல் அடிக்கிது வெயிலு ஓ கண்ணு பட்டா காணா போகும் புயலு வெற்றி வேலோ நானடி வெளிவசம்